வாழ்க்கை தேரில் சேரும் குதிரையொற்றை சாலையோடி தொலையும். அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று எடுத்து சொன்னது யாரெங்கே? சாவை நோக்கி போகும் வழியில் வாழ்வின் அழகை ரசிக்கவா எங்கே? வாப்பாப்பாவா வாப்பாப்பாவா அதனால் நனையுதே மனமுழுதும் உணர்வால் நிறையுதே.